சப்தரிஷிகள், உனக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணுகிறோம், அதை ஜபம் செய்வாயாக என்றனர். ஹாரிதன், மகா பாபியான யான் அதை உபதேசம் பெறலாமோ என்றான். பாத்ரா பாத்ர விசாரோ ந ராம நாம்நாம் பிரகீர்த்தனே ஸ்ரவணே ச உபதேசே ச தஸ்மாத் தத்தோத்யது க்ஷமம் உத்திஷ்ட உத்திஷ்ட பத்ரம் தே சபல சத் சமாகமஹ ராம நாம சமுச்சார்ய யஸ்மாத் பாபாத் நமுச்யதே த்ரைலோக்யாம் அஸ்தி தன்னைவ சத்யம் ஏதத் ப்ரகீர்த்திதம் ஜாதைரத்யைவ ரகோர்வம்சே ராமநாம வஹன்ஹரிஹி த்வந்தத்தாம்நாய பக்த்யாத்ய மோக்ஷஸ்யசே சர்வபாதகைஹி. ராமநாமாவை ஜபம் செய்வதில் இவன்தான் உரியவன், இவன் உரியவன் அல்லன் என்று சாஸ்திரம் கூறவில்லை. எனவே ராமநாம மந்திரத்தை பாகுபாடின்றி அனைவரும் கேட்கலாம், உபதேசம் பெறலாம், ஜபிக்கலாம். ராமநாமாவை ஜபித்து பாபங்களின் நின்றும் விடுபடாதவன் இந்த மூவுலகிலும் யாரும் இல்லை. இப்பொழுதுதான் அயோத்தியில் ரகுவம்சத்தில் ராமநாமம் பூண்டு ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்திருக்கிறான். அவனை மனதில் நினைத்து பாதகங்களை போக்கிக் கொள்ள இதுவே தருணம். சத்சங்கத்தை பயன்படுத்திக் கொள், எழுந்திரு, அருகில் வா, க்ஷேமங்கள் உன்னை வந்தடைய காத்திருக்கின்றன. ராமநாம மந்திரத்தை எங்களிடம் உபதேசமாக பெற்றுக்கொள் என கருணை ததும்ப பேசினர் சப்தரிஷிகள். ஹாரிதன், உடனே ரிஷிகளை அடிபணிந்து, பெரியோர்களே, நீங்கள் உபதேசம் செய்ய போவதோ உயர்ந்த மந்திரம், நானோ மகா பாபி, உபதேசத்தை யான் மறந்துவிட்டால் யாது பயன்? மீண்டும் யான் யாரை தேடிச் சென்று மந்திரத்தை பெற முடியும்? எனக்கு பழக்கம் உள்ளதைத்தான் நான் மறக்காமல் மனதில் கொள்ள முடியும் என கெஞ்சினான். முனிவர்கள், ஆம், நீ சொல்வது உண்மைதான். இதோ பார், ஓங்கி வளர்ந்திருக்கிறதே, இது என்ன மரம் என்றார்கள். ஹாரிதன், இதுவா, நன்கு தெரியுமே, மராமரம் என்று நாங்கள் கூறுவோம். ஏகாக்ர மனசாம் அத்ரைவ மரேதி ஜப சர்வதாம். அத்யாத்ம ராமாயணம். ரிஷிகள், இந்த மரத்தின் பெயரையே ஜபித்துக் கொண்டிரு, அதுவே போதும் என்றனர். ஏன்? அப்பெயரின் நடுவில் ராமநாமம் இருக்கிறதல்லவா, அதுவே அவனை உய்விக்கட்டும் என்று அருளி விடை பெற்றனர். உடனே வேடன் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து ஆச்சாரியர்களாய் அமைந்த சப்தரிஷிகளை மனதால் நினைத்து வணங்கி ராமநாமம் ஜபம் செய்யத் தொடங்கினான். தன்னுணர்வு கிடையாது பசிதாகங்களை வென்றான். பல்லாண்டுகள் தவம் புரிந்தான். அவன் இருந்த இடமே தெரியவில்லை. கரையான்கள் உடல் மாமிசத்தை தின்றன. வெறும் எலும்புக்கூடாக ஆனான். பெரும் புற்று எழுந்தது. பிரம்மா, இந்நிலையில் நான் உம்மை தேடி அங்கு வந்தேன். ராமநாம ஜபத்தினால் உமது மகா பாதகங்கள் எல்லாம் தவத்தீயில் பொசுங்கின. எனது கமண்டலு தீர்த்தத்தினால் புரோக்ஷணம் செய்து உம்மை எழுப்பினேன். ராமநாம ஜபாத் முக்த பாதகம் த்வாம் விசிந்தயன் அஹம் கமண்டலு ஜலேர் அப்யுக்ஷ்ய த்வாம் ந்யபோதயம் ஸ்வவ்ருத்திம் அனுசிந்த்யத்வம் யதஃ கின்னர் அபவஃ புராம் அதீதானாம் விஸ்மரணம் ததஃ அஹம் அததாம் தவ இதமேவம் நவம் ஜன்ம தவ கிருத்வாஹம் ஆஹ்வயம் வால்மீக இதி தே நத்வம் க்யாதோ நாம்னா முனைவதே க்யாதோ லோகே சர்வலோகே ராமநாம்நாசி சம்மதஹ தஸ்மாத் த்வம் குரு ராமஸ்ய சரிதம் காவ்யரூபதஹ. ஸ்காந்த உபபுராணம். நீ கண் விழித்ததும் உனக்கு பழைய நினைவு வந்துவிட்டது. பல ஈனச் செயல்களை புரிந்தோமே என வருந்த தலைப்பட்டாய். உடனே நான், நீ பழைய சம்பவங்கள் அனைத்தையும் மறக்கக் கடவது என அருளி உனக்கு புதிய பிறவியை அளித்து உன்னை புற்றினின்றும் தோன்றியதையே காரணமாக கொண்டு வால்மீகி என பெயரிட்டு அழைத்தேன். அது முதற்கொண்டு உம்மை எல்லா உலகினரும் வால்மீகி என்றே அழைக்கலாயினர். உம்மால் ராமநாமத்தின் பெருமை எங்கும் பரவியது. கூடவே நீரும் பெரும்புகழ் பெற்றீர். எனவே நீரே ராம காப்பியத்தை படைக்க தகுதி உற்றவர் என நான்முகன் கூறினார். எனவே இவ்வரணாற்றில் நின்றும் வால்மீகி முனிவரை நாம் நன்குணர்ந்தோம் அல்லவா? ராமபிரானை மேலும் கற்போம். மூலம் ராமபிரானை கற்போம். சீதா கல்யாணம். ஸ்ரீமத் ஆண்டவன் பவுண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம். வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சே தியாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிய மகாதேசிகன் சந்நிதியில். அனுமதி அருளியமைக்காக அனந்த கோடி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்குரியவர் வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சே தியாதி ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகாய நமஹ.